நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒடிவீசு, அலை போல் சுதி நீட்டு இனிதான மொழி பேசு. இளம் பூங்கொடியே இது தாய்மடி. நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து